तस्मद् गुरु परम्पराये नमः नमस्ते। நாரத மகரிஷியுடைய சரித்திரங்களை பார்த்து வந்தோம். நாரதர்னு சொன்ன உடனேயே நாரதா கலகப்பிரியா அப்படிங்கிற அந்த பழமொழி தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். கலகம் என்ன? சங்க சண்டை முட்டையோடு இல்லாம என்ன பண்ணுவார் நாரத? ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு சண்டை ஏற்படணும்னா இவரை பற்றி அவர்கிட்டையும் அவரை பற்றி இவர்கிட்டையும் கோச்சிருப்பார். இந்த ரெண்டும் இவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். துஷ்டர்களை நிகிரகம் பண்றதும் சுஷ்டர்களை பரிபாலனம் பண்றதும் பகவானுடைய தொழில். எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் அகர்மின் தலைவங்கிறதோ அதை நசித்து தர்மத்தை நிலைநாட்டுவது, அதுதான் கீதையிலையும் எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் வினாச்சு துஷ்டுதாம் நாம் யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத. அதே மாதிரி நாரதனுடைய தொழில் அப்படித்தான். அவர் புராணங்கள்ல எங்க வந்தாலும் சரி, அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த புராணத்தில் இருக்கிற கதையுடைய போக்கே அப்படியே மாறி போயிடும். ஆனா நாரதனுடைய கலகம் இருக்க அது ரொம்ப ரொம்ப நியாயமான கலகம். அது மக்களுக்கு நன்மை பயப்பதான ஒரு கலகமா இருக்கும். ஒரு சமயம் நாரதத்தை இப்படி பண்றியே நியாயமா அப்படின்னு கேட்டா, பகவதாஜிய பரிபாலனம் பண்ணணுமா வேணாமான்னாராம். பகவதாஜினா அது எப்படி பரிபாலனம் பண்ணாத முடியும்? பண்ணித்தான். அப்ப இது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அடியேறிக்கிட்ட கட்டளை. அந்த பகவானுடைய தூதராத்தான் அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுள்ளபடியே அடிய நடந்துகிறேன் அப்படின்னு சொன்னார். முன்பே ஸ்ரீமத் பாகவதத்தில் வர அந்த கம்சம் குலமல்லான அந்த குழந்தைகளும் ஏற்கனவே அவைகள் பிறந்ததனாலே அது கொல்லத்தக்க வேண்டியவைகளே என்பது நாரதருடைய இது. அதே மாதிரி இன்னொன்னும் சொல்லுவார். இந்த பௌராணிக கதையம் பாடம் அந்த மாதிரி அந்த கற்பனைக்கு கூட நாரதர மேற்கும் சொல்றாள். அதாவது விஸ்வாமித்திர தாக்கத்தா வர்றதுக்காக ராமரைய லக்ஷ்மணையும் அழிச்சுட்டு போறார் இல்லையா? அப்போ அந்த ரதமாயி அதுக்கப்புறம் அங்கிருந்து மிதிலா ராஜ்யத்துக்கு போறா. அங்கே சீதையுடைய சுயம்பரம் இருக்கு. அந்த சீதையுடைய சுயம்பரத்தில் ராமரை கலந்துக்க வச்சு அந்த சிவதனு சுயத்து அப்படி ஒழிய முற்று விவாகத்துக்கு ஏற்பாடாயிற்று. அதே மாதிரி இந்த சதுமாள தப்பு சொல்லி எழுச்சி அவர் வசிஷ்டர் முதலான கோயில்களோட எல்லாரும் வந்து காமிச்சிலைக்கு கல்யாணம் நடக்கிறது. அந்த ஆடல அஞ்சு நாள் கல்யாணம் இல்லையா? அதனால பார்த்தா ஒன்றும் முதல் ரெண்டு நாள் கல்யாணத்தில் ஒன்றும் கலாட்டாவே இல்லை. தசரதா எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ஜனகமாரது எவ்வளவு சாமானியா, அவ்வளவு இதாக மூலம் அந்த காலத்தில் சொல்றாரு எத்தோடு உபசத்துள்ள காப்பியில சக்கரையில் காப்பியும் வெளுப்பா கொடுத்துட்டா கருப்பா கொடுத்துட்டா ஒரு காலம் அந்த மாதிரி சொல்லுவோம். இதோட சண்டையே இல்லாததுக்கு இது சண்டை முடிவுன்னு தோணித்தான் ஆரம்பம். என்ன பண்ணார்? நேராக ராவணன் கிட்ட போனார். சார், நீ சீதை அடையத்துக்குரிய வழியை சொல்றேன். என்னன்னு கேட்டான். மணி விவாகம் நடக்க போது நடக்கி நீ என்ன பண்ண? ராமன் மணமண்டபத்துக்கு அந்த வடக்கு வாசல் வழிய நாங்கதான் அவனை தங்க வச்சிருக்காரன் நினைல. அதனால அவன் வருவான். சீத தெற்கு வாசல்ல இருந்து மண்டபத்துக்கு வருவான். நீ என்ன பண்ண? வடக்கு வாசலிலிருந்து ராமர் மாதிரி வேஷம் போட்டு குரு மாதிரி போ. அப்போ சீத எழுத்தாப்புல வருவா, தனியா வரமாட்டா, தொழிலோடு தான் வருவா. வந்தாலும் நீ ராட்சஸ் நாச்சு ஒன்று உனக்கு அவள்லாம் பத்தி என்ன கவலை, நீ அவளை துணி வந்து விடா போனார். ஜாக்கிரதா சொன்னதெல்லாம் யாகப்படுத்தணும். நாளதுல நீரும் ஆடுமே என்னோட ராவணன் ஐயோ என்னடா ரொம்ப போச்சு, இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு முட்டா போகணும் ஓடி விட்டார். நேர சூட் பண்ணிக்கிட்ட போனார். உனக்கு ராமன் அடையணும்னு ஆசை இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளுங்க என்னன்னு கேட்டாகும். மணி சீதைக்கும் ராமனுக்கும் நாளைக்கு கல்யாணம், அதனால நீ எல்லாம் வந்து இந்த கல்யாண மண்டபம் அரண்மனையில நடுவுல இருக்கு, வடக்கு பக்கத்துல இந்த தெற்கு நோக்கி இந்த மண்டபத்தை நோக்கி ராமன் உருவான். நீ அந்த சமயம் நீ ராமனா மாறிண்டு எழுத்தா கூட வர இந்த சீதையா மாறி நீ எழுத்தா கூட வர ராமன அப்படியே அபகரிச்சு வந்து சொன்னார். அவளும் சரின்னு போனான். மறுநாள் அது மாதிரி நடக்கிறது. அந்த ராமன் என்ன பண்ற, அதாவது ராவணன் தான ராமனா வந்தான், அந்த ராவணன் சீதையா வந்து இருக்கிற சூர்பனையை தூக்கிட்டு ஆகாசத்துல போறான். போகும்போதே என்ன ஒரு இதுன்னா, என்ன இப்படி மனுஷன்னா ரொம்ப வெயிட் குறைச்சலான்னா இருப்பா, இது இந்த மாதிரி கணக்கிறது அப்படின்னு இது பண்றான். அப்போ இவ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கும் போது அந்த உண்மை தெரியுது. இவ ராவணர் பார்த்து அண்ணாங்கிறா, அவன் தந்தையே இந்த நாரதர் நம்மளை ரெண்டு பேரையும் ஏமாத்தி விட்டார், எங்க புதிய நாரதர் நாரதர் அங்கே இருந்தார் அப்படின்னு இப்படி நாரதர் நிறைய கழகத்தை உண்டு கொண்டுவா, அதுவெல்லாம் நன்மையில முடியும் அப்படின்னு. ரிக்வேதத்துல எட்டாவது மண்டலத்துல பதிமூணாவது சுத்தமா என்ற சுதேஷுன்னு ஆரம்பிக்கும் மந்திரம், இதுல 33 மந்திரங்கள் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு உபதேசித்தவர் இந்த நாரத மகரிஷி. இன்னொரு சொல்றா, கண்ணுடைய புதல்வர் கண்ணுகோத்திரத்தில் அவதரிச்சவர் நாரதர்னு சொல்றார். ரிக்வேதத்தில் 9வது மண்டலத்தில் 104வது மற்றும் 105வது சுத்தங்கள் ரெண்டுக்குமே நாரதர் பர்வதர் அப்படிங்கிற ரெண்டு ரிஷிகளாகவே காணப்பட்டவையாக சொல்லப்படுகிறது. அந்த மந்திரம் சகாய பம்பு ஆரம்பிக்கும். நாரதீய புராணம் அப்படின்னு ஒரு புராணம், அது நாரதரால் இயற்றப்பட்ட புராணம். அது ரெண்டு பாகமா இருக்கு, பூர்வகண்டம்னும் உத்தரகண்டம்னும். மொத்தம் 207 அத்தியாயங்கள். பகவத்கீதைன்னு எந்த விதமான கீதையை சொல்லி பார்த்துப்போம். நாரத கீதான இந்த நாரதரும் ஒரு கீதையை இயற்றினார், அதுவும் இவர் பெயரிலே இருக்கு நாரத கீதான்னு. அதே மாதிரி ஸ்மிருதியை ஒண்ண பண்ணார், தர்மசாஸ்திரத்தை பற்றி அந்த நாரத ஸ்மிருதியும் என்றால் வந்திருக்கு. நான் சொன்னதான தர்மசாஸ்திர நூல் நாரத தந்திரம், நாரத பாஞ்சராத்திரம், நாரத பரிவிராஜக உபனிஷத்து, நாரத சீக்ஷா, நாரத சதகம், நாரத சங்கீதா, நாரத உபனிஷத்து, நாரத ஸ்தோத்திரம், நாரத பக்தி சூத்திரம், இப்படி பற்பல துறைகளிலே பற்பல நூல்களை நாரதர் இயற்றியிருக்கிறார். இப்பவும் வாழ்வோம் இந்த பஜன சம்பிரதாயத்தை வாழ்க்கா வாழ்வோம். அவ ஆரம்பத்தில் இந்த கடவுள் வாழ்த்து மாதிரி வந்த நாரதர் ஆரம்பிச்சிருக்கா, நாரதரையும் பிரகலாதரையும். அதனால முதல்ல அவளுக்கு வந்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவள் எதா இருந்தாலும் தொடங்கறா. ஏன் அப்படின்னா அந்த பஜன சம்பிரதாயத்துக்கே மூலபூத காரணமாக இருந்தவர், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் இந்த நாரதர். சங்கீத சாஸ்திரத்தினுடைய அது ஆழமறிந்தவர் நாரதர் என்று சொன்னார் அதிலே கிஞ்சித்தும் மிக இல்லை. எப்பொழுதும் இவர் கையில மகதி அப்படிங்கிற பெயர் உள்ள வீணர் நாரதர் கையில் இருக்குமா? வீணையுடைய இனிமையான ஓசையினாலே எம்பெருமானை அப்படியே வசியப்படுத்துகிற சக்தி நாரதருக்கு இருந்துதான். சங்கீத மகரந்தம் ஒரு கிரந்தம், அதுவும் நாரதருடைய பெயரால் தான் இன்றளவும் வழங்கி வருகிறது. இன்றும் கூட புண்ணிய பூமியாக இந்த பாரத தேசத்தில் பற்பல இடங்களிலும் கூட இந்த முறையா சங்கீதத்தை கற்பிக்கும் ஆசான்கள் எல்லாருமே தங்களுடைய குரு பரம்பரையிலே முதல் முதலான இடத்தை நாரதருக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருப்பள்ளி எழுச்சியிலே தொண்டரை பொறியாழ்வாரும் துன்புறு நாடுகள் புகுந்தன இவரோ என்று அருளி செய்திருக்கிறார். தொண்டரை பொறியாழ்வாருடைய கருத்தும் கூட இவர் ஒரு நாடகன் வரும் மிகச்சிறந்த பாடலாக கருதப்படுவதுதான். நாரதரை பத்தி சொல்லிட்டே போலாம். சாந்தோக்கிய உபனிஷத்து ஏழாவது பிரபாடகத்தில் ஒரு வரலாற்று கதையை நாம பார்க்கிறோம். நாரதர் சனக்குமார்ட்ட போய் கேட்டாராம், அடியருக்கு பிரம்ம ஞானத்தை அருளி செய்யுங்கள் என்று. அது அவர் கேட்டார், என்னென்னலாம் இருந்தால் பாட்சி கேனவுடனே தான் இதுவரையில் என்னென்ன கற்றாரோ அத்தனையும் பரிசையா ஒன்று விடாம சொல்றாதான் சனத்குமார் நாரதர். இந்த இடத்தை சொல்லும்போது வேதம் ஒன்று விடாமல் கற்றுத் தேர்ந்த நாரவனான நான் ஆத்ம ஞானத்தை பெறாமல் சோக கடலிலே ஆழ்ந்திருக்கிறேன். சனத்குமார் சுவாமியே தேவரீரே அடியேனே ஆத்ம ஞானத்தை ஊட்டி அடியேனை உஜ்ஜீவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்காராம். அப்போ நாரதருக்கு சனத்குமார பூம வித்தை அப்படின்னு ஒரு வித்தியை உபதேசிச்சார். அதை நன்றாக கேட்டறிந்து உலகிற்கு வழங்குவதன் மூலம் இந்த நாரத மகிழ்ச்சியானவர் பிரம்ம வித்தியே ஆச்சாரியராகவும் ஆனார் என்பது ரிக்வேதத்தினுடைய மந்திரங்களிலிருந்து நமக்கு தெரிய வருது. இப்படி இந்த உலகத்தின் நன்மைக்காக அதனுடைய க்ஷேமத்துக்காக நாரதர் எவ்வளவோ உபகாரங்களை பண்ணியிருக்கார். அவரை பற்றி நினைக்கிறதும் அந்த நாரதர் ஆற்றிய பணிகளை சொல்லுவதும் அவர் செய்த கலகங்கள் அனைத்தும் நல்லதா முடியணும். அப்படிப்பட்ட அந்த நாரத முனியை நாம மனசாலே ஸ்மரிப்பதே நமக்கு ஒரு பாவன தன்மையை கொடுக்கும். ஏன்னா அவருடைய பெருமை அளவிட முடியாததான பெருமைன்னு சொல்லிட்டு அடியேன் இந்த நாரதருடைய வரலாற்றை தரப்பிச்சுக்கிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹ.